முக்குத்தி முத்தழகு முனம் பிற பொட்டழகு பொள்ளாச்சி மண்ணில் விளைஞ்ச நெல்லுமணி பல்லழகு முக்குத்தி முத்தழகு முனம் பிற பொட்டழகு பொள்ளாச்சி மண்ணில் விளைஞ்ச நெல்லுமணி பல்லழகு விரல் பூவழகு பாதம் தங்க தேரழகு வானம் விட்டு மண்ணில் வந்த நிலவல்ல பெண்ணழகு முக்குத்தி முத்தழகு முனப்பிற பொட்டழகு பொள்ளாச்சி மண்ணில் விளைஞ்ச நெல்லுமணி பல்லழகு வானம் விட்டு மண்ணில் வந்த நிலவல்ல பெண்ணழகு